శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాక్పర్యంతరాజతరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూమియో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతేక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడి సంకల్ప సూర్యోదయత్తు ఇప్పుడు ஒன்பதாவது அங்கத்துல விவேகம் சொல்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். விவேகம் சொல்ற மீதி விவசாயம் தனக்கு பட்டா மகாமோகன வதம் பண்ணினதுனால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லச்சு. எல்லாத்தையும் ஒன்னும் சாதிச்சுட்டுதான் நினைச்சுக்காத, சமாதின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சமாதிய அடைஞ்சாதான் முடியும். அந்த சமாதிக்கு எவ்வளவு தடங்கள் இருக்கு தெரியுமா, அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாம பாக்கணும். அதனால இப்ப ஒன்னும் பெருசா சாதிச்சுக்குதான் நினைச்சுக்காதுன்ற விஷயத்த சொல்ற. இதுல எப்பவுமே ஒவ்வொரு பருவா இருந்துட்டு இருக்கு. తథాపి స్వతంత్రానుగ్రహ దత్తహస్తేన మయా కదాచిదపి నఖలితవ్యం సంభావిత సంభావిత స్ఖలితం చ శేషాధేయశంతం. ఇప్పో బహురపి లఘు ప్రత్యక్చింత బహిర్విషయాటవీ విహృతి చటులం చేతో రోద్ధం కథం ప్రభవిష్యతి అనిభృత తట క్రీడోత్కంఠ విజృంభిత సంభ్రమే కలభ చరణే లూతాతంతు కథం నికళాయతే. என்ன சொல்ற? இந்த யானை நடக்கிறது, அதை புகச்சு அதை வந்து ஒரு சின்ன சிலந்து காலால் அதாவது ஒரு ஒட்டடை இருக்க ஒட்டடையால கட்டி போட முடியுமா என்றுதான் கேட்கிறோம் நம்ம. அதையால ஆத்ம விஷயமான சிந்தைன்றது ரொம்ப பெருசாக இருந்தா கூட அது வந்து அதுல வெளி விஷயங்கள் பகிர் விஷயத்துல சஞ்சரிக்கிறதுன்றது இருக்கும். இது ஒரு பெரிய காடு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த மனசை கட்டுப்படுத்துறதுன்றது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. நீ ஆத்ம விஷயத்துல ஈடுபட்டு மனசை நாம கட்டுப்படுத்தணும் என்பதை சொல்லி சொல்ற. அந்த மனசை கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய யானைய ஒரு ஒட்டடையாலேயோ இல்ல சிலந்தி வலையாலேயோ யானையை பிடிச்சி கட்டி போடுற மாதிரி அர்த்தமே தவிர அவ்வளவு சுலப விஷயம் இல்லை இது என்பதை தெரியப்படுத்தினார். இதைதான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இப்ப விவசாயம் சொல்ற மகாராஜா என்ன கிமஹா கிமிக புனகா பிரத்யூக சங்கையா. நீ என்ன இதுக்கு மேல என்ன மோகம் போயிட்டோ இல்லையோ, இதுக்கு மேல ஒரு பிரதிபந்தம் தடங்கள் வரும்னு நீ நினைக்கிறீரன்னா என்று அந்த விவசாயம் கேட்கும். என்ன மோகம்தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது, விவேகத்துக்கு தடங்களாக இருக்கிறது மோகம்தான். மோகம் போயாச்சுன்னாக்க நாம நிர்விசாரமா இருக்க வேண்டியதுதானே நம்மளுடைய ஒரு ஸ்வரூபம். இந்த சன்னிவேசத்துல இன்னும் விசாரப்பட்டு இதோட ஆயிடுச்சு இதோட ஆயிடுச்சு நினைச்சுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றியே, இதுக்கு என்ன இதுக்கு மேல வேற ஏதேனும் விசேஷம் இருந்துட்டு இருக்கா, இதுக்கு தடங்களுக்கு உண்டான வேற ஏதனா இருக்கா என்பத விவசாயம் கேட்கிறதா. அதுக்கு பதில் சொல்ற அது கேட்கிற விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்வயமிக விபதோ வா ஸ்வப்னவத் சம்பதோ வா நியதி பரிவிருத்தோ நேமி விருத்தியா பவந்தாம் சதமபி விஷயானாம் சத்ரவச்சாதயந்தி நயனிகமதமீதி நவ்யஸ்தே மதிஸ்தே. இதுக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்கிற விவசாயிகளுடைய கேட்கிற ஸ்வயமிக விபதோபா ஸ்வப்னவது சம்பதோபா. இந்த கர்மா இருந்துட்டு இருக்க கர்மா நல்லது கெட்டது ரெண்டையும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கு. இந்த கர்மா சக்கரம் இருக்கு, சக்கரங்கள்லாம் எப்படி சுழல்றதோ அந்த மாதிரி இது சுழந்து வருது. இப்போ இந்த ஞானம் முதலியவை சம்பத்துக்கள், அதே மாதிரி ஆபத்துக்கள் இருந்திருக்கும், அதுவும் வரட்டும். அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய புத்தி இருக்க எந்த ஒரு சமயத்திலையும் மாறுபாடு அடையிறது இல்லைன்னு. சம்பத் வந்தாலும் விபத் வந்தாலும் எந்த ஒரு சமயத்திலையும் நம்மளுடைய புத்தியில மாறுபாடுன்றது வரல. விவேக ஞானம் இருக்கிறவனுக்கு அது வரப்போறதில்லை. சொப்பனம் போல ஆபத்து வந்ததுனாக்க அந்த ஆபத்து கூட, இந்த ஆபத்து சம்பத்து ரெண்டுமே இது சக்கரம் போல சுழன்ற இடத்துல மாறி மாறி வரும். இங்க சொப்னம் போலன்னு சொல்லி சுயமிக விபதோவா சொப்னவத் சம்பதோவா, இங்க சொப்னவத்துன்னு சம்பத்துக்கு சொல்லி சொல்ற. சொப்னம் போல சம்பத்துன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, சம்பத்து நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் நிலையற்றது, எல்லா சமயத்திலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ சில சமயங்கள்ல தான் இருக்குமே தவிர எல்லா சமயத்திலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது வரும் போகும், போயிட்டுன்னு நினைச்சுக்க வேண்டாம், மறுபடியும் வரும், இப்படி மறுபடியும் போகும், இப்படி நிலையற்றதாக இருந்துட்டு இருக்கு. அதனால நியதி விபரி விருத்தோ நேமி விருத்தியா பவந்தியாம், நியதி விபரி விருத்தோ நியதி பலா, ஒரு சக்கரம் இருக்க, சக்கரத்துக்கு சக்கரத்துன்றது எப்ப வரும், அது சக்கரமாக இருக்கிறதுன்றது எப்ப வரும்னாக்க, அது சுத்தி சுத்தி வரதா இருந்தாதான் அது சக்கரம்ன்றதே சொல்ல போறோம். கீழே மேல எல்லா இடத்துலயும் சுத்த வரதா இருக்கணும், ஒரே இடத்துல நிக்கிறதா இருந்தாக்கா அதுக்கு சக்கரத்துவமே சொல்ல முடியாது நம்ப. ஆகையால அந்த சக்கரத்துவம் சொல்றம அந்த விருத்தி சக்கரவருத்தில இருந்துருக்கு. நியத்தி விபரி விருத்தவும் நேமி விருத்தியா பவந்தயாம், இது சுழன்று கொண்டே இருந்துருக்கு. எல்லா சமயத்திலயும் சம்பத்து வரல, சம்பத்து வர்றது கொஞ்ச நாள், மறுபடியும் விபத்து வருது, மாறி மாறி சம்பத்தும் விபத்தும் மாறி மாறி வந்துருக்கு. சதமபி விஷயானாம் சத்ரவதி சாதயந்தி, இப்ப இந்த தர்க்கத்தினால சதமபி விஷயானாம், நூத்து கணக்கில் இருக்கிறதாக இருந்த கூட எல்லா சம்சய விஷயம்னா சம்சயம்னு சொல்ற அர்த்தம், இந்த சம்சயங்கள் எல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. சஸ்திரவ சாதயந்தி நய நிகம சமீச்சி நவ்யதிஷ்டே மதிஷ்டே, இந்த தர்க்க பிரமாணம் எல்லாம் ஆராய்ந்து பெறப்பட்ட ஒரு ஞானமாக இருக்கிறபடினால உம்முடைய மதியானது, இதனால இந்த தடங்கல்கள்னால எந்த விதத்திலையும் அந்த புத்திக்கு விவேகத்துக்கு தடங்கள் ஏற்படாதுன்னு அர்த்தம், அதாவது புத்தியில மாறாட்டம் ஏற்படாதுன்னு அர்த்தம். விவசாயம் சொல்றான் விவேகம்ன்றது பாகுபடுத்துறது, பெரிய சம்பத்து வந்துட்டதுனால பெரிய சந்தோஷப்படுறதோ, இல்ல நமக்கு ஒரு சிரமம் வந்துட்டதுனால விபத்து வந்துட்டதுனால தொஞ்சி போறதோ, இது ரெண்டும் நீர் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன், இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டமன்ன, சதமபி விஷயானாம் சஸ்தவ சாதயந்தி, நூத்துக்கணக்கில் வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் இருந்தால் கூட, இப்ப எந்த விஷயத்துல சந்தேகம் வரும், பெருமாளே பரமாத்மான்ற விஷயத்துல சந்தேகம் வரலாம், பெருமாளே பரமாத்மான்னு சொல்ல பெருமாளை அடையிறது அவர் அடையிற விஷயங்கள் இருந்துருக்க, பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயத்துல சந்தேகம் வரலாம், ஆத்ம விஷயத்துல சந்தேகம் வரலாம், இப்படி எத்தனை விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் கூட அந்த சந்தேகத்தை போக்கடிப்பதற்கு பகுத்து அறிவதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற ஞான விசேஷம் நம்மளிடத்துல இருந்துருக்கு, உம்மிடத்துல இருந்துருக்கு, நேர் விவேகியாக போயிட்ட அப்படினால. ஆகையால அதுவும் நயநிகம சமீச்சின்னு சொல்ற, நயம நிகமத்துன்னா தர்க்கத்தோடையும் கூட அதோட சேர்ந்திருக்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்கு. பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானம், பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானத்தோட கூட அதுல இருக்கக்கூடிய தர்க்கத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஞானம். இப்ப நாம சில விஷயங்கள் சொல்றோம், நான் சொல்லிட்டேன் சரியா போயிட்டு அப்படிதான்னு சொல்லி சொல்றோம்னாக்க அது வேற வழி இல்லை. நம்ம பெரியவா சொல்லிட்டா அதை கேட்டுக்கணும், பெரியவா சொன்னதே பிரமாணம், ஆகையில அதை ஒத்துக்கணும்னு அதையே ஒரு ரீசனிங்கோட சேர்ந்து கணக்கு அந்த விஷயத்த சொல்லி சொன்னமானாக்க அப்போ அந்த விவேகம் இருக்க அது தடங்களை தடைபடாமல் இருக்கும்னு அர்த்தம். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன், வேதத்துல சொல்லிருக்கு ஆதித்யோ யூபகான்னு வேதத்துல சொல்லிருக்கு. யூபகான்றது யூபஸ்தம்பம், யூபஸ்தம்பம் யாகத்துல அந்த வேதிகளுக்கெல்லாம் மின்ன ஒரு ஸ்தம்பத்தை நடுவா அதெல்லாம் இருக்கிறது யூபஸ்தம்பம். ஆதித்யோ யூபகா சூரியன் தான் யூபஸ்தம்பமா இருக்கான்னு வேதத்துல சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லி ஒத்துண்டோம்னா கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு சம்சயம் நமக்கு இருந்துட்டு சூரியன் அங்க இருந்துட்டு இருக்கான், இங்க இது யூபம், ஒரு மரம் ஒரு கட்டன் நட்டுருக்கு, ஒரு தூண் நட்டுருக்கு, இதை போய் எப்படி யூபம்னு சொல்றது? வேதமே சொல்லிட்டுனா கூட இந்த பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக வேதம் சொல்லிட்டுனா கூட அதை அங்கீகரிக்கச்சே கொஞ்சம் மனசுக்கு ஈரல் ஏற்படும், எப்படி நாம ஏத்துக்கிறதுன்னு சொல்லச்சு. அந்த இடத்துல சமன்வயம் பண்ற, சாஸ்திரத்தை கொண்டு சமன்வயம் பண்ற. ஆதித்யோ யூபகான்னாக்க இந்த யூபஸ்தம்பம் ஆதித்யன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா சூரியன் எப்படி பிரகாசவத்தாக இருந்துட்டு இருக்கோ நன்னா பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி யூபஸ்தம்பம் பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். சந்திரனை போன்ற முகம்னு சொன்னாக்கா இது சந்திரன மாதிரி ஒரு நாள் தேஞ்சு போறதும் ஒரு நாள் வளர்ந்து போறதும் இப்படி இருக்கு முகம்னு அர்த்தம்னா அந்த இடத்துல ஒரு சாதிருஷ்யம் சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சாதிருஷ்யம் என்னன்னாக்க தேஜஸோட இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆதித்யோ யூபகான்னாக்க இது சாதிருஷ்யத்தை சொல்றதுக்காக ஏற்பட்டது இந்த இடம் என்று தீர்மானம் சாஸ்திரத்தை கொண்டு தீர்மானம் பண்றோம். இப்படி தீர்மானம் பண்றது எப்படி பண்ண முடியும்? விவேகத்தாலதான் பண்ண முடியும். அந்த விவேகன் இடத்துல இங்க இருக்கக்கூடிய என்னென்ன நூறு விதமான தர்க்கங்கள் ரீசனிங்ஸ் இவைகளோடு சேர்ந்தமனாக்க அந்த புத்தின்றது இந்த ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கிற அப்படின்னால இந்த புத்திக்கு மாறாட்டம்ன்றது வரவே வராது. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணமானாக்க அது அப்படியே அங்கீகரிக்கிற மாதிரிதான் இருக்கும் என்று சொல்ற. ஸ்வயமிக விபதோவா ஸ்வப்னவத் சம்பதோவா நியதி விபரிவிரத்தோ நேமி விரத்தியா பவந்தியாம் சதமபி விஷயானாம் சத்ரவச்சாதயந்தி நய நிகம சமீதீன வ்யதிஸ்தே மதிஸ்தே. சேனாபதி ராஜா சொல்ற, சேனாபதே சித்தமபி சர்வம் சாத்தியசேஷாவமர்சனாத் அசத்கல்பமிவா பாதி. எல்லாம் சித்தமாக இருந்தா கூட இன்னும் சாதிக்க வேண்டியதுன்றது பாக்கி இருக்கிறதுனால இது சித்தமாக ஆகலைன்னு சொல்லி சொல்றேன். இது ஒரு விஷயம். அவளுக்கு நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் இருக்கணும். அதே சமயத்துல இந்த தைரியம் நம்மளால முடியாது ஒண்ணும் கிடையாதுன்னு நினைச்சுக்கவும் கூடாது. இது ரெண்டும் ஓடும். அதுதான் இந்த இடத்துல வியாபாரியினுடைய வார்த்தையாகவும் அதுக்கு மகாராஜா பதில் சொல்றதாகவும் இருந்திருக்கு. ஒரு கல்யாணம் நடத்தணும், இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு என்ன பண்ண போறோம்னா கல்யாண சத்திரம் புக் பண்றது, தலையை பண்றவளுக்கு சொல்றது, கேட்டரிங்க்கு சொல்றது, பந்தலுக்கு சொல்லியாச்சு, வாத்தியக்காரனுக்கு சொல்லியாச்சு, எல்லாம் அந்த ஒன் பை ஒன்னா இதுக்கு போட்டு ஒரு வரிசையா குறிப்பு எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடும். அவ்வளவுதான், இனிமே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பொண்ணும் பிள்ளையும் வந்தாச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் நம்ம கையில இதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன் என்று நாம நினைக்கல. ஏன்னா உன்னுடைய ஒரு அனுபவம் இருந்துருக்க ஒவ்வொன்னையும் இந்த மாதிரி பண்ண வைக்கிறது, பட்டியலிட்டு பண்ணும்படியாக வைக்கிறது, இதுதான் விவசாயம் சொன்ன வார்த்தை. உன்னால சாதிக்க முடியாது என்ன? உன்னுடைய அனுபவம், உன்னுடைய விவேகம், உன்னுடைய ஒவ்வொன்னையும் அணுகுமுறை, இது எல்லாமே எல்லாம் என்னென்ன கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டம்லாம் எதுவும் இல்லாதபடி எல்லாத்தையும் மீறி நடத்துற சாமர்த்தியம் என்பது உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல எதுக்கு விசாரப்படணும்னு சொல்லி சொல்றோம். எல்லாம் ரெடி பண்ணிட்ட கல்யாணம் நடக்கணும், இவ்வளவுதான். கல்யாணம் நடந்துடும் அப்படின்றது நினைச்சுக்கல, அந்த சேஷம் ஒண்ணு இருக்கு, நடக்கணும்ன்ற ஒரு மீதி ஒண்ணு இருந்துட்டு இருக்க, அதுதான், அது நம்ம கையில இல்ல, அது ஈஸ்வரன் கிட்ட. அதை நீ ஞாபகப்படுத்திக்கணும்ன்றதான் இந்த இடத்துல விவேகம் சொல்ற. வாஸ்தவமா நீ சொல்றதெல்லாம் சரி, சித்தமபி சர்வம் சாத்தியசேஷாவமர்சனாது அசத்கல்பம் இவா பாதி, எல்லாமே சித்தமாக இருந்தாலும் கூட எல்லா காரியமும் பண்ணி வச்சாயி போச்சு, அப்படி இருந்தாலும் கூட இன்னும் செய்ய வேண்டியதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்க இன்னும் ஒண்ணுமே பண்ணல போதுன்னு நமக்கு தோணும். அங்கதான் பயம் ஏற்படுறது. அவ பிள்ளையாத்துக்காரா வரணும், பொண்ணாத்துக்காரா வரணும், யாருக்கும் ஒண்ணும் இல்லாத இருக்கணும், நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது. அந்த நடக்கணும் நடக்கணும்ன்ற அவசேஷம் இருக்க மீதி இருந்துருக்கிற வரைக்கும் மீதி எல்லாம் நாம முடிச்சிட்டோம்னு நாம நினைச்ச கூடாது. அதுவும் முடிஞ்ச பிற்பாடுதான் நாம முடிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் என்று சொல்லணும். நம்ம பசங்க இருக்கு, குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்து சின்ன குழந்தையா இருந்துருக்கு, இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னா நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, பையன் சரியா வாசிக்கிறதா வாசிக்கலையா, அதுக்கு ஒரு நல்ல வாத்தியா இருந்தா டியூஷன் வச்சு வைக்கணும்னா டியூஷன் கிடைச்சிருக்கு. எல்லாம் வந்துட்டா கூட பரீட்சை எழுதினா அவன் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும்ன்றதான நினைக்கிறோம். நான் நல்ல வாத்தியா இருந்த டியூஷன் வச்சுட்டேன், நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், இவன் பெரிய மேதாவி ஆகிட்டான், இவன் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த பாஸ்ன்றது வந்தாதான் நமக்கு தெரியுமே தவிர சாவசேஷமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் எவ்வளவுதான் நம்ம பிரயத்னங்கள்லாம் நம்ம பண்ணினோமானாலும் கூட அந்த முடிவுன்றது நம்ம கையில இல்ல. அந்த முடிவும் ஒரு சாபேட்சமாக தான் இருந்துட்டு இருக்கு. யாரையும் ஒருத்தர் நோக்கிதான் இருக்கு. யாரை நோக்கி இருந்துட்டு இருக்கு? ஈஸ்வரனை நோக்கிதான் இருந்துட்டு இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும்ப்பா. நம்மளுடைய ஒரு ஞானத்தினால விவேகத்தினால பகுத்தறிவுனால இப்படி இப்படி பண்ணா இதெல்லாம் நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் வாஸ்தவம். நமக்கும் மீறி ஒரு சக்தி இருந்துட்டு இருக்கு. அந்த சக்தி தான் முடிச்சு வைக்கிற சக்தின்றது அதுதானே தவிர நம்மளுதே ஒண்ணும் இல்லப்பான்றத நாம தெரிஞ்சுக்கணும்ன்றத அழகா இந்த இடத்துல தெரிவிக்கிறார் சுவாமி. விவேகனுடைய வார்த்தையாக சொல்லி சொல்லுகிறார், சித்தமதி சர்வம் சாத்தியதேன விமர்சனத்து அசத்கல்பம் விவாபாதி. இப்படி அசத்கல்பம் விவாபாத்தின்னு இதுல எல்லாமே முடிஞ்சாயிடுச்சுன்னு அசத்து இல்லாதது போலதான் தோன்றதே தவிர முடிஞ்சுட்டுதான் தோணல. அதுக்கு சொல்ற அத்தியகி அபிநிர்முக்த தேவானாம் காமாதீனாம் பலியதாம் அபிஜ்ஞா கர்ம சஞ்ஞாது மிருத சஞ்சீவனே ஸ்திதாம். நீ ஒண்ணு யோசனை பண்ணி பாரு. அபி நிர்முக்த ஜீவானாம் காமன் தம்பன் தர்பன் இப்படி இவ மொத்த பேரும் பிராணனை இழந்தவர்களாக ஆயிட்டார்கள். ஏன்னா எல்லாரும் இந்த வதத்தூர்மிவாளர் மொத்தம் பெரிய மகாமோகனுக்கும் விவேக் மகாராஜாவுக்கும் நடந்த யுத்தத்துல மகாமோகனுடைய சேனாபதிகளாக இருந்திருக்கிறவா எல்லாருமே உயிர் இல்லாதவர்களாக ஆயிட்டான். சரி, இப்போ அவித்யா கர்ம சஞ்ஞாத்தும் மிருதஞ்சீவனே ஸ்திதான். அவளை கூட பிழைப்பிக்கிறதுக்கு மிருத சஞ்சீவனின்னு ஒண்ணு இருந்துருக்கேன். யாரானா அந்த மிருத சஞ்சீவனிய கொண்டுட்டாள்னாக்க மறுபடியும் இது எல்லாம் வந்துருமே, காமம் மோகம் தர்ப்பம் எல்லாமே பழச்சி ஏந்துருவாங்க. அப்ப மிருத சஞ்சீவனியை கொண்டு வந்தால் கூட பிழைக்காத போற அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்திதி வரணும். இதான் எப்படி சொல்றது? அதான் எனக்கு பயமாக இந்திரஜித்தனுடைய ஒரு பெரிய பிரம்மாஸ்திர பிரயோகம் சக்தி ஆயுதத்துல பிரயோகம் பண்ணினபடினால லக்ஷ்மணர் மூச்சை அடைஞ்சு கீழே விழுந்து கிடைத்து மூச்சை அடைஞ்சிருக்கிறதுன்றது என்ன, அவருக்கு மிருத பிராயமாக இருந்துருக்கு, போயிட்டேன்ற ரீதியில தான் இருந்துருக்கு. அவரை தொட்டு பாக்குறேன், ராமர் தொட்டு பாக்குறேன், ஒண்ணும் இல்ல, பிராணமே இருக்கிறதா தெரியல. அவர் அழறே ரொம்ப எழுதுருக்கு, தேசிய தேசிய கலத்ராணி தேசிய தேசிய பாந்தவாக தந்து தேசன் பசியாமி எத்திர பிராதா சகோதரஹான்னு சொல்லச்சு. ஒரு உடன் பிறந்தவாளுக்கு ஒரு இல்லாம போயிட்டு நம்மளோட இத்தனை வருஷமா கூடவே இருந்து இருந்தவன் இல்லாத போயிட்டான்னா அந்த வலி அவளுக்கு தான் தெரியும். ஆகையில ராமருக்கு தான் அந்த வலி தெரியும். அவர் அழற இருப்பான், வேற ஒன்னும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் அனுமார் போய் கொண்டு வரு, மிருதசன் ஜீவனியை கொண்டு வரு. அவர் போயிட்டவராகவே இருந்தா கூட சல்யகரணி, அதாவது இந்த அந்த ஔஷதம் இருக்க இந்த உடம்பெல்லாம் ரணமா இருந்ததுன்னா அந்த ரணத்தெல்லாம் போக்கடிக்கும். பழையபடி நல்ல உடம்ப ஏற்படுத்தும். மிருத சஞ்சீவனும் அவ போயிட்ட பிராயத்துல இருந்தான்னா கூட அவனையும் பழிப்பிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஔஷத விசேஷம் அந்த ஹிமவத் பர்வத்திலிருந்து ஹனுமான் கொண்டு வரையர். அதுக்கப்புறமா அந்த அஸ்வினி தேவதைகளுடைய அம்சமாக இருந்திருக்கிற வானரெல்லாம் அந்த மருந்தை கொடுத்து இவர் லக்ஷ்மணரை பழிப்பிக்கிறான்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி கதா இத்தாக பிராயமாக இருந்திருக்கிறவர்கள், இதனால எத்தனையோ பேர் அங்க இருந்திருக்கிற வானரெல்லாம் கூட பழிச்சு போயிட்டாலும், இப்படி சொல்லிருக்கிற மாதிரி ஒரு மிருதசஞ்சீவினி வந்ததுன்னாக்க வானரால் இந்த சைட்ல இருக்கிறவதான் பழிப்பாளன், ராட்சதாலெல்லாம் கூட பழிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அந்த மாதிரி ஏற்கனவே அழிந்தவர்களாக இருந்திருக்கிற மகாமோகன், காமன், தர்ப்பன், வசந்தன் இப்படி இவெல்லாம் இருந்திருக்காள், அவளையும் பழிப்புக்கும்படியான ஒரு மிருதசஞ்சீவினி வந்துருக்கோம்னா என்ன பண்றது? நாம எல்லாம் சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், இது மாற்றம் நினைக்கல. உண்மையான சமாதி வந்தாதான் அந்த காரியத்துல முழுக்க முடிஞ்சாதான் முடிஞ்சதுன்னு நாம மாறு தட்டிக்கலாமே தவிர, அந்த முடியறதுக்கு முன்னையே எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாம மாற தட்டி கூடாது என்பதை சொல்ற இந்த இடத்துல. அபிநிர்முக்த ஜீவானாம் காமாதீனாம் பலியதாம், நிர்முக்த ஜீவானாம் பலியதாம் காமாதீனாலும் உண்மையாதான் வசந்தா சத்தியம்தான். ஆனா அவளுக்கும் கூட மறுபடியும் பழிப்பிக்க செய்யறதுக்கு மிருதசஞ்சீவனின் ஒரு மருந்து இருக்கப்பா, அந்த மருந்தை கொண்டுட்டாள்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இத கேட்ட உடனே விவசாயம் சொல்ற, மகாராஜா தத் பிரசாதாதி ஏஷாபி நஷ்டாசியதி, உம்முடைய அனுகிரகத்தினால ஏஷாபி நஷ்டாசியதி, இந்த மிருதசஞ்சீவினி கூட அது கூட இருக்காது, அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்ற. அதாவது இவைகளை, அதாவது காமன், மோகன், தர்ப்பன், டம்பன், வசந்தன் இப்படி இவெல்லாம் தானே மகாமோகனுடைய சேனாபதிகள், மகாமோகன் தானே இருந்துருக்க, இவர்களை பொழைப்பிக்க கூடிய வஸ்துவாக இருக்கணும்னா அது என்னவா இருக்கணும்? அவித்திய தான் இருக்கணும். அந்த அவித்தியன்னா பூர்வகிருத கர்மா, அந்த பூர்வகிருத கர்மாவை அதனால அவித்தியினால என்ன ஆயிடுறதுனாக்க சில சமயத்துல மறுபடியும் பழைப்பிக்கும்படியான ஒரு ஸ்தி ஏற்படுறது. அது தொப்பிரசாதாது ஏஷாபி நஸ்தாசியத்தின்னு, நம்ம கையில ஒரே ஒரு கத்தியை வச்சுட்டு இருக்கோம், ஒரு கத்தியை வச்சுட்டு மரம் மொத்தத்தையும் வெட்டிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஏதோ இப்பதான் இருந்துருக்கு, இன்னும் எத்தனையோ எல்லாம் வருமே, சிரமங்கள்லாம் நமக்கு வரலாமேன்னு விவேகன் நினைக்கிறான். விவேகன் நினைக்கச்சே அதற்கு விவசாயம் சொல்றேன், உம்முடைய அனுகிரகத்தினால அதுவும் போயிடும், இந்த அவித்தியையும் போயிடும்னு சொல்லி சொல்றேன். ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஸ்ரீமத் ரகசிய பிரசாரத்துல எல்லாரும், அதாவது ஆயுஸ்ல ரெண்டு பங்கு, ரெண்டு விதமான ஆயுஸ்கள் உண்டு, நியதாயுஸ் அநியதாயுஸ்னு ரெண்டு விதமான ஆயுஸ். நியதாயுஸ்னா என்னன்னாக்க இவனுக்கு ஒரு 70 வயசோ 75 வயசோ 80 வயசோ 90 வயசோ ஏதோ ஒண்ணு, அந்த வருஷம் வரைக்கும் தான் ஆயுஸ் இவனுக்கு, இதுக்கப்புறமா ஆயுசு கிடையாது என்பது சொல்றது இருக்க, இதுக்கு நியதாயுசுன்னு பேர். அநியதாயுசுனா என்னன்னாக்க ஒருத்தனுக்கு 50 வயசுல ஒரு கண்டம், 60 வயசுல ஒரு கண்டம், இந்த ரெண்டு கண்டத்தையும் தாண்டிட்டான்னாக்க அவனுக்கு 90 வயசு வரைக்கும் ஆயுசுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டியது இல்லை. இப்படி இருக்கிறதுக்கு அநியதாயுசுன்னு பேர். 50 வயசுல ஒரு கண்டம் வருது, அதுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றான், சூதன ஹோமம் பண்றான், அந்த கண்டத்தை தாண்டிட்டான்னாக்க அப்புறமா 60 வயசுல ஒரு கண்டம் வருது, அப்பவும் ஏதோ சட்டத்துபூர்த்தி சாந்தி ஹோமம் எல்லாம் பண்ணிக்கிட்டான், விசேஷமா எல்லாம் பண்ணிட்டான்னாக்க அந்த வேத பாராயண மகாத்மியத்தினால அதுக்கு அந்த பாப்பங்கள் எல்லாம் போய் மறுபடியும் இவனுடைய ஆயுசு நீண்டு போறது, 90 வயசுல நீண்டு போறது. இப்ப இந்த 90 வயசு வரைக்கும் இருக்கிறது நல்லதா கெட்டதா இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், அதை பத்தி விசாரம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப இந்த ஆயுஸுக்கு நெய்தாயுசு அனைத்தாயுசுன்னு சொல்லச்சே, ஆயுசு எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த விருத்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு பிரபன்னா இருந்துட்டு இருக்கிறவன் சரண பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணுவன், அவன் ஏற்ற தேகாவசானமாம் தற்பாதம் பிராபய ஸ்வயம்னு இந்த சரீராவசானத்துல உமக்கு உம்முடைய செலவுடியை அடைந்து உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலையை எனக்கு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பிரார்த்தனையோடு கூட இருக்கச்சே தேகாவசானத்தை மீட்டின்றே போனவனாக்கா, நேற்றின்றே போனாக்க, இப்ப இவ்வளவு சீக்கிரமா தேகாவசானம் ஏற்படாமல் சரீரத்தினுடைய அவசானம் ஏற்படாமல் நின்றுண்டே போச்சுனாக்க, நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய பரம சுகத்தை இழக்கிறோம், அதை தாமதம் பண்ணிதான் நாம சம்பாதிச்சுக்கிறோம். இதுதான் ஸ்திதி. இப்போ இந்த ஆயுசு நீண்டு போறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற ஆயுசு நீளாத இருக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற ஒரு தடங்கல் பாப விசேஷத்தை போக்கடிக்கும். இந்த பாப விசேஷத்தை போக்கடிச்சோம்னாக்க ஆயுசு தான் நீண்டதே தவிர பெரிய சுகம் பரம சுகம் பெறுவதற்கு இன்னும் தடங்கள் அதிகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல பகவத் கைங்கரியம் பண்ணி பெறக்கூடிய சுகத்துக்கு தடங்கள் அதிகமா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த பரம சுகத்தை பெறுவதற்காட்டிலும் ஆயுஷை நீட்டின்றி இந்த லோகத்துல வரக்கூடிய சுகம் இருக்க, இதையே புருஷார்த்தமாக நாம நினைக்கிறோம். அதுக்காக தான் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றோம், சூதர்கன ஹோமம் பண்றோம், ஏதோ ஒரு ஹோமத்தெல்லாம் ஆயுஷ் ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்றது எதை கொண்டு பண்றோம்னா, நம்மளுடைய அவித்ய கர்மா. நமக்கு கணக்கு அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துல ஒரு துறை இருந்ததுன்னா, வேகம் இருந்ததுன்னாக்க, அனைத்து ஆயுஷ் இருக்கவாளுக்கு கூட என்னுடைய ஆயுஷை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், இதுக்கு எத்தனை நாள் இருக்கோ அந்த முதல்ல இருக்கு, அதுலயே எனக்கு போறோம், நான் போயிடுறேன்னு சொல்லி இவா நினைக்கணும். அது நினைக்க மாட்டேன்றால இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, அவித்யதான் காரணம் என்று சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல மகாமூகாதிகள் எல்லாம் போயிடுத்துன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு காலத்துல காலக்ஷேபம்லாம் கேட்கிறோம், காலக்ஷேபம் கேட்கச்சே நமக்கு ஒரு விவேகம் ஏற்படுறது, இப்படி எல்லாம் நம்ம கர்வத்தோட நம்ம இருக்கக்கூடாது, நாம நல்ல சத்விஷயத்தை நாம நேராக தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரிய முகமாக தெரிஞ்சுக்கணும், இஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, இப்படி எல்லாம் அசூயாதிகள்லாம் நம்மளோட அண்டக்கூடாது என்பதெல்லாம் நாம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். சங்கல்ப சூரியோதயம் 8 அங்கம் 9 அங்கம் இது கேட்கிறோம், கேட்ட உடனே இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சாலும் கூட நாம இன்னும் அப்படியே பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்கோம்னா, நம்ம கேட்கிற நாழியே அந்த நாழி மாத்திரமாவது நம்ம புத்தியை இதுல செலுத்துறோமான்னு கேட்டோம்னா அதுவே சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த விவேகனுக்கு வந்ததான ஒரு எண்ணம் இருக்க, இது பிராமணிக்கமான எண்ணம் தான். எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம், மறுபடியும் வராதுன்னு என்ன நல்ல, அதுதான் விவேகத்தனுக்கு வந்த சந்தேகம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற அவித்யா கர்ம சம்ஜாது மிருத சஞ்சீவனி ஸ்திதான்னு சொன்னதுக்கு, ஸ்வப்ரசாதாத்து ஏஷாபி நஷ்டாஸ்தி, உம்முடைய அனுகிரகத்தினால எதுவும் இல்லாத போயிடும். அந்த விவேகம் திருடமான விவேகமாக கணக்கு இருந்ததுன்னாக்க, வேற எதாலையும் போக்கடிக்க முடியாததான விவேகமாக கணக்கு இருந்ததுன்னாக்க, எதுவும் கிட்ட நம்ம இடத்துல வேண்டாது என்பதை விவசாயம் நமக்கு தெரிவிக்கிறார். அது அந்த விஷயத்துல வந்து ராஜா சொல்ற ஒரு அனுசயத்தோட ராஜா சொல்ற, அஹித நிகவன் அஹித நிவ அஹித்தனிவன்யம் கல்பகோட்டியாபி சக்யா. நாம பண்ற பாப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கு, கொஞ்ச நஞ்சம் இல்லை, அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. இது பாபங்கள்லாம் ஒரு காடு. அந்த கல்ப கோடி காலம் இருந்தாலும் கூட ஒரு கையில ஒரு கத்தியை வச்சுட்டு காடெல்லாம் வெட்டி போட்டு வர்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாக்க, எத்தனை நாளா இருந்தாக்கா அந்த காடை வெட்டி போட முடியும் இவனால, இதுதான் விசாரம் இருந்திருக்கான். அதுக்கு சொல்ற, நீ கையில கத்திய வச்சுட்டு முள்ளு குதாரெல்லாம் வெட்டணும்னு நினைச்சியானாக்கா இந்த ஜென்மா போறாது, எத்தனை ஜென்மா வந்தாலும் இந்த பாப கூட்டங்களை உன்னால அழிக்க முடியாது. வாஸ்தவம் தான் யுகபதிக சமித்தோ யோக கல்பாந்தவன். நீ விசாரப்பட்ட ராஜா விசாரப்பட்ட, நான் ஒரே ஒரு விவேகம்ன்ற ஒரே ஒரு கத்தியை வச்சுருக்கேன், இந்த கத்தியை வச்சுட்டு என்னுடைய பாப கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய காடா இருந்துருக்கு, நான் ஒத்தனா வெட்டி என்ன பண்ண முடியும் தெரியலையேன்னு வேதனைப்பட்டு, இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் நீ இவ்வளவு வேதனைப்படுறேன்னு விவசாயம் சொல்லி சொன்னான். பகவத் அனுகிரகம் இருந்துருச்சுனாக்க அந்த அனுகிரகம் பெரிய பிரளய காலத்து நெருப்பு மாதிரி வந்துடும், அது வந்துருச்சுனாக்க எல்லா பாபங்களையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாத சுட்டு எரிச்சிடும். இதுக்காக நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று சொல்ற. அனுபவித்து முகம் நாளமாகாமி காலா பிரசமயித்து மதேஷம் நிஷ்கிரியாபிஹி நசக்கியம். அனுபவித்து மகௌகம் நாளமாகாமி காலா, நம்மளுடைய பாபங்கள்லாம் அனுபவிச்சு போக்கடிக்கணும்னு சொன்னாக்க அதை அனுபவிக்கிறதுக்கு காலம் போராடும். நமக்கு எத்தனை 100 வயசே கொடுத்தா கூட எவ்வளவு பாப்பங்கள் வரும், சந்தன்யமான அபராதகணம் விசிந்திய த்ரஸ்யாமி ஹந்த அப்படின்னு சொல்றாரு. ஐயோ ஒண்ணு போச்சுன்னா ஒன்னு போச்சு, அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அல மாதிரி அல அலையா வந்துட்டு இருக்கு, சந்தன்யமானம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இத அனுபவி பாப்பங்களை போக்கடிக்கணும்னாக்க அனுபவிச்சுதான் போகணும். அதே மாதிரி வரைச்சு அனுபவிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு போகலாம். இப்போ அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை, சரி பிராயச்சித்தம் பண்ணிப்போம்னு சொன்னாக்க நிஷ்கிரியாபியே நசக்கியம்னு சொல்லி சொல்றேன். நாம பண்ற பிராயச்சித்தத்துக்கு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பிராயச்சித்த கர்மாவாக ஒரு கர்மாவை பண்ணுமானா, அதை முறைப்படி பண்ணாத போயிட்டு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது எப்படின்னு எத்தனைக்குன்றது பிராயச்சித்தம் பண்ணி முடியல, ரெண்டும் பண்ண முடியல. அனுபவித்துமசேஷம் நிஷ்கிரியாபிநசக்கியம், சரி ரெண்டும் பண்ண முடியாது. அப்ப பாப்ப கூட்டம்லாம் அப்படியேதான் இருந்துட்டு இருக்குமா, அது போகவே போகாத, நாம கஷ்டப்பட்டுதான் இருந்துட்டு இருக்குமா, நாம சுத்தம் கிரியதே கர்மா கல்பகோட்டி சதயிரப்பின்னு வேதமே சொல்லிருக்கு. அபுக்தம் கிரியதே, அதாவது நாம அனுபவிக்காமல் கல்பகோட்டி சதம் 100 கல்பகோட்டி இருந்தாலும் கூட அந்த கர்மாலாம் போறது இல்லைன்னு சொல்லியிருக்க, அனுபவிச்சுதான் போகணும்னு சொல்லியிருக்க. இப்போ அது போகவே போகாதா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, விசாரம் ஏற்படும். சரி சரி நீ அனுப்ப. அப்போ தயாதேவி என்ன பண்றாளா, ஸ்ரீனிவாசனை வசப்படுத்தி கொண்டு சிதிலித பவபீதி சம்சாரமாகிற பயத்தை அவளே போக்கடிக்கிறான். நம்மளுடைய நன்மைக்காகவே ஜாயத்தேகி நீ உண்டாகிறாய் அல்லவான்னு தயாதேவியினாலதான் இது மொத்தம் போறதுன்னு சொல்லிருக்க. அந்த மாதிரி பெருமாளுடைய தய கணக்கு இருந்துருத்துனாக்க எல்லாம் சுட்டிருச்சுறது ஒரே சமயத்துல, ஒரு கத்தியா லைட்ல முள்ள முள்ள வெட்டின் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நெருப்பு வச்சு கொளிச்சுட்டாக்க மொத்தம் காடு மொத்தம் எரிஞ்சு போயிடுறது, அதுவும் பிரளயாக்னி மாதிரி படவாக்னி மாதிரி இருக்கிற நெருப்பால போயிடுறது. அதுல போய் என்ன நீர் என்னத்துக்கு விசாரப்படுறேன்னு விவசாயம் சொல்ற. இத்தனை வேண தகதி நிரவசேஷம் தேவசம்பூதிரேனாம் ஏனாம் அப்படின்னு சொல்லச்சே இந்த பாபத்தை அர்த்தம். யுகபதிக சமித்தா யோக கல்பாந்தவன்ஹி, யோக கல்பாந்தவன்ஹி யுகபதி, ஒரே சமயத்துல மொத்தத்தை அனுப்பியல்ல, இது போய் விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இப்படி பாப்பம்லாம் போயிடுத்துனாக்க புருஷனுடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். நத்தி கதம் பவித்ரீதி சங்கனீயம் யதா ஈதிருகவஸ்தா புருஷஹ. இதுக்கு மேல போன பிற்பாடு இந்த யோகத்தினுடைய உற்பத்தி எப்படி வரப்போறதுன்றத பத்தி சந்தேகப்பட வேண்டிய விஷயமே இல்லை. பாப்பங்கள்லாம் போயிடுத்துனாக்க யோகத்தினுடைய உற்பத்தி தானா வந்துட போறது. அதுக்காக நான் சொல்றேன், தற்கார கால கூட்டம் தருணி குணபம் சபா புஜங்கீஞ்ச பரிஹரதி ராஜதானி கும்பி பாகஞ்ச குப்த மகாத்மியா. சொல்ற ஜீவாத்மா இப்ப இருக்கிறத சொல்ற ஜீவாத்மாவுடைய தத்தைய நான் சொல்றேன். இந்த புருஷன் என்ன பண்றாருனாக்க, தனக்கு இருக்கக்கூடிய மகாத்மியத்தை வெளிப்படுத்தாத மறைச்சி வச்சிருக்கிறார். இப்ப இந்த மகாத்மியத்தினால இந்த மகாத்மியம் வெளிப்பட்டதுன்னாக்க அப்ப என்ன ஆகும்னா, தற்கார காலக்கூட்டம் தருணி குணப்பும் சபா புஜங்கீஞ்ச. ஒருத்தனை பார்த்து பகுமானம் பண்ற, இந்த பகுமானம்ன்றது காலக்கூட்ட விஷத்துக்கு சமம். அமிர்தமசனம் பண்ணச்சே ஒரு விஷம் உண்டாச்சு, அந்த விஷத்துக்கு காலக்கூட்ட விஷம்னு பேர். அந்த விஷம் எல்லாத்தையும் அப்படியே ஒரே கஷணத்துல தகிச்சிடும், எல்லாத்தையும் எல்லா பிராணனையும் போக்கடிக்கக்கூடியது அந்த விஷம்ன்றது. அத சிவபெருமான் எடுத்திருந்தார்ன்றது அடுத்த விஷயம். ஒருத்தரை சத்காரம் பண்ணச்சே நமக்கு எல்லாம் பெருமையா இருந்துட்டு இருக்கு. நீ ரமணனா உபன்யாசம் பண்றேன்னு என்ன சொன்னா நான் அப்படிதான் பண்ற நோக்கணும்னு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இந்த சத்காரம் பண்ணாக்க இது ஒரு காலக்கூட்ட விஷம் மாதிரியும், இந்த சத்காரத்தை அப்படியே அங்கீகரிச்சாக்க நான் எதுவும் பண்ணல, ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏதோ உளறின என்று நாம, இதுதான் வஸ்துஸ்தி. இந்த வஸ்துஸ்தியை நாம உணரணும். இது உணராமல் நான் தான் ரொம்ப ரொம்ப பண்ண நோக்கணும்னு சொல்லி நாம நினைச்சுக்கணும். இது ஒருத்தரை பகுமானம் பண்றது, நீங்க பண்ணினத்துக்காக உங்களுக்கு இந்த பகுமானம் பண்றேன்னு சொல்லி பண்ண உடனே இத்தனை பேர் பகுமானம் பண்ணதுனால தனக்கு பெரிய சிறப்பாக நினைச்சுக்கிறது, அந்த பகுமானம் பண்றதே கூட அந்த பகுமானத்தை அங்கீகரிக்கிறதுன்றது இருக்க ஒரு காலக்கூட்ட விஷத்தை அங்கீகரிக்கிற மாதிரி என்று சொல்ற. தற்கார கால கூட்டம் தருணி குணப சம்பாசபா புஜங்கே. தருணி குணப்பம், குணப்பம்னாக்க உயிர் இல்லாத ஒரு சரீரம் வேணும். இந்த போகம் ஸ்திரீக்களால வரக்கூடிய போகமும் அதுக்கு சமானம்தான், வேற ஒன்றும் அதுல ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது என்பது தெரியப்படுத்துற. அப்புறமா சபா புஜங்கீஞ்ச, பெரிய ஒரு சபையில சொல்றது, இதுல பெருத்த ஒரு 100 பேர் நடுவில் 1000 பேர் நடுவில் நம்ம சொல்றது இருக்க, இதை ஒரு பெருமையா நினைச்சுக்கிறது. அந்த சபைன்றதே இருக்க ஒரு பெரிய ஒரு சர்ப்பம், இது சர்ப்பம் மாதிரி. பரிஹரதி ராஜதானி கும்பி பாக்கம், கும்பி பாக்கம்ன்றது இருக்க இதுதான் ராஜதானி. அந்த கும்பி பாக்கமாகிற நரக்கம் அது, இதெல்லாம் பார்த்து ஒத்தன் விலகிடுறான். விலகிட்டான்னாக்க குப்த மகாத்மகா பரிகரத்து என்று, இதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சென்றவனாக இறந்திருக்கிறவன், அதாவது நமக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற சத்காரம் ஒரு விஷத் மாதிரி, பெண்களோட அனுபவம்ன்றது ஒரு பிணத்தோட ஒரு அனுபவம் மாதிரி, பெண்களோட அனுபவம் அதே மாதிரி, சபைன்றது ஒரு காலக்கோட்டம் மாதிரி, இது அதாவது ஒரு சபைன்றது ஒரு பாம்பு மாதிரி, இதெல்லாம் வாண்டாம். இப்படி பண்ணமான கும்பி பாக்கம் ராஜதானிய பரிஹரத்தி குப்த மகாத்மியா. வாஸ்தவமா விவேகத்தோட இருந்திருக்கிற புருஷன் தன்னுடைய மகாத்மியத்தை நன்றாக, அதாவது வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கிற புருஷனானவன் இதுல இருந்து விலகுறான். அதாவது தன்னுடைய பெருமையை பிறர் தெரியாதபடி மறைச்சுக்கும். பெருமையானா பொட்டாட்டோ பம்ப் பண்ணிட்டு எனக்கு அது தெரியும் எனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு போனோம்னாக்க அப்போ இதெல்லாம் மாட்டிப்போம், எல்லா விஷயத்திலயும் மாட்டிப்போம். யாரா ஒருத்தன் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் சத்காரம் பண்ணாக்க ஆஹா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நினைச்சுட்டு போயிருப்போம். ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கூட ஒன்னும் தெரியாதவன் மாதிரி பால்யான திஷ்டாசயத்துன்னு சொல்லிருக்கு. பால்யான திஷ்டாசயத்துனா சின்ன பையன் மாதிரி இருக்கணும்னாக்க சின்னவன் ஆயிடணும்னு அர்த்தம் இல்ல. எதுவும் அறியாதவன் மாதிரியான ஒரு நிலையில நாம இருக்கணும், வேதாந்த ஞானம் இருந்தா கூடன்றது. அப்படி கணக்கு இருந்துட்டோம்னாக்க அப்புறம் நமக்கு என்னத்துக்கு விசாரப்படணும், மறுபடியும் மிருத சஞ்சீவினி மாதிரி மோகம் பழிச்சிருவானோ இல்லது தர்ப்பனோ தம்பனோ காமனோ இவெல்லாம் பழிச்சு நம்மள ஆட்கொண்டு விடுவானோன்னு என்னத்துக்காக நாம பயப்படணும் என்று வியாபாரியும் சொல்ற அற்புதமான வார்த்தை இது. அப்படிச்சா இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், இதையும் நேர்கேளும் சொல்ற வியாசாயம். முகுந்தே நிட்சிப்ய ஸ்வபர மனகோ முக்தவதசோ ஸ்வகம் பிராஜ்ஞா சித்தம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதய பரித்யாகே சத்யஹ ஸ்வர ஸ்வபர விவிதானர்த்த ஜனநாத் அலங்க்யாம் அமோட்சாத் அனுசரதி சாஸ்திரீய சரணி. சாந்தேசிகன் அதே விஷயத்தை இங்கேயும் சொல்லி சொல்ற முகுந்தே நிட்சிப்ப என்ன சொல்ற இதெல்லாம் ஒரு விஷயம். இப்படி பிரதிபந்தக சம்பாவனையினால இதெல்லாம் போயிடுச்சுனாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா விசாரப்படாது. எவ்வளவு தடங்கள் இருந்ததுனாலும் கூட அவ்வளவு தடங்களையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்குன்னு சொல்லி பெருமாளே மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திட்டே யாரெல்லாம் என்னை அடைகிறார்களோ மாமேவையே பிரபத்தியந்தேன்னு சொல்லி சொல்ற என் ஒருவனையே யார் அடைகிறார்களோன்னு சொல்லி சொல்ற. அப்படி பெருமாள் ஒத்தரையே அடைவர்களாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவார்னா அவன் நிச்சயமாக தரந்தி மாயாமே தான் தரந்திட்டே இந்த மாயையை கடப்பவர்களாக ஆகிறார்கள். அவ எல்லாம் மாயெல்லாம் போயிடும். அதாவது இந்த கர்மாலிருந்து விடுபடுவர்கள் மாயான்னு பிரகடன் அந்த மாயன்றது கர்மாவை இந்த இடத்துல சொல்றது அந்த கர்மாவெல்லாம் போடுதுன்னார். இந்த புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி ஜெய்சிகன் கடைசியில சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொல்ற சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிற முகுந்தே நிட்சிப்ப சுவர மனகோ முக்தவதசு சுதந்திராஜ்யா சித்தாம் ஸ்வயம் அபிஜித சுவாமி ஹிருதய பரித்யாகே சத்யா சுவர விவிதா நர்த்த கணநாத்து அலங்கா மாமோக்ஷாத்து அனுசரதி சாஸ்திரீய சரணி என்று சாதிக்கிறார். பிரபன்னாளாக இருந்து இருக்கிறவா சரணாகதி பண்ணவா பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி பெருமாளும் ஆச்சாரியால் மூலமாக சரணாகதி பண்ணிருக்கோம். பெருமாளும் அதை அங்கீகாரம் பண்ணிட்டேன். இப்படி அங்கீகாரம் பண்ணின்ற பிற்பாடு இவாளுக்கு மோட்சம் வருமா வராதான்றதுல விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்ம விஷயமான ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டோம். ஆகையால மோட்ச விஷயத்துல சந்தேகம் இல்லாமல் நாம இருக்கணும். சரி, இப்ப நாம சந்தியாவந்தனாதிகள் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்குமே, தர்மங்கள்லாம் நம்ம அனுஷ்டிச்சுட்டு இருக்குமே, இந்த தர்மங்கள்லாம் பிரபன்னாலும் சேர்ந்து அனுஷ்டிக்கணுமா இல்ல அப்பன்னாள் தான் இதை அனுஷ்டிக்கணுமான்னு ஒரு கேள்வி. சரணாகதி பன்னெண்டவாளா இருந்தாலும் கூட இந்த சாஸ்திரிய நியத்தி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருக்கிற நியத்தியை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்பத சொல்ற. இதுதான் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சொல்ற விஷயம். இப்ப இதை இந்த இடத்துல எப்படி எடுக்கிறேன்னு சொன்னோம்னாக்க பிரபன்னாளாக இருந்து சாத்விகாளாக இருந்துட்டு இருக்கிறவா தன்னுடைய மகாத்மியத்தை வெளிப்படுத்தாமல் பெருமாளிடத்திலேயே தன்னுடைய எண்ணத்தை வச்சவாளாக இருந்துட்டு இருக்கிற மகான்கள்லாம் தன்னுடைய ஜீவித காலத்தை எப்படி செலவழிக்கிறான்றத தெரியப்படுத்துறதுக்காக இதை தெரிவிக்கிறார். முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம் அனகஹ முக்தவத் அஸௌ. நமக்கு பரமபுருஷார்த்தம் பிரமாண்டத்துல கைங்கரியம் பண்றதுதான். முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம், தன்னுடைய பரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு, தன்னுடைய பரம்னாக்க ஆத்ம யாத்திரைக்கு உண்டான பரம், தேக யாத்திரை வேற ஆத்ம யாத்திரை வேற. அங்க ஆரம்பிக்கத்தையே சொல்ற தேக யாத்திரை கர்மாதீனம். நாம எவ்வளவுதான் விசாரப்பட்டாலும், நாம விசாரப்படுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறையில எதுவுமே மாறப்போறதில்லை. எது நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்க போறது. தேக யாத்திரை கர்மாதீனம், அதுக்காக கரைய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ற. ஆத்ம யாத்திரை பகவத தீனம், என்ன இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சிட்டோம், இந்த ஆத்மாவுக்கு பெருமாள் தான் நல்லது பண்ண போற, எதுவுமே நாம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால ஆத்ம யாத்திரையை பத்தியும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேக யாத்திரையை பத்தியும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த லோகத்துல இருந்த நாள் எப்படி இருக்கணும் அதை தான் தெரியப்படுத்துற இந்த ஸ்லோகத்தினால. முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம் அனகஹ, அனகஹ பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண உடனே மொத்த பாப்பங்களும் போயிட்டு இருக்கான். இது வேதாந்தத்துல சொல்லிருக்கு, தததிகம் உத்தர பூர்வாக அஸ்லேஷ விநாசம் தத்வியபதேசாத்துன்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால சஞ்சித கர்மா மொத்தம் போயிடுது. பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா உண்டிதான் நிக்கிறது, சஞ்சித கர்மா மொத்தம் போயிடுது. உத்தராகம் நம்ம தெரியாத பண்ணின பாப்பங்கள்லாம் இருந்துருக்க, அந்த பாப்பங்கள்லாம் நமக்கு தெரியாத பண்ணின பாப்பங்களுக்கு அசிலேஷம் நம்மளிடத்துல ஒட்டுறது கிடையாது. தெரிஞ்சே பாப்பம் பண்ணவானாக்க பெருமாள் நமக்கு லகு சிக்ஷை கொடுக்கிறாராம். கஞ்சா பவந்தி, காணா பவந்தி, அவிதேய பாவியா பவந்தி, அவிதேய புத்திரா பவந்தி, இப்படி எல்லாம் சொல்றது. குருடனாக பிறப்பிக்கிற அல்லது நொண்டியாக பிறப்பிக்கிற, அவிதேய பாவியா பவந்தி, நாம சொல்றத கேட்காத மனைவி, நாம சொல்றத கேட்காத பசங்கோ, இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்ற. இதுல ஒன்னும் நாம நினைச்சுக்கலாம், சொல்றத கேட்காத மனைவி, சொல்றத கேட்காத கணவன் சொல்லலையேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அது உபலட்சணம். அது வந்து நாம சொல்றதுக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் விரோதமாகவே சொல்லிட்டு இருக்கிற கணவன் வந்துனாக்க அதுவும் நம்மளுடைய பாப்ப விசேஷத்தினால ஏற்படும். நம்ம நல்ல வார்த்தையா நல்ல மனசோட சொல்றத கூட கேட்காததாக இருந்திருக்கிற ஒரு கணவனாகவோ ஒரு மகனாகவோ இருந்தாலும் கூட இது அவிதேய பாரியா பவந்திங்கிறது உபலட்சணம். இது இது சாமான்யமா சொல்றதுக்கோசம் ஏற்பட்டது, மீதி எல்லாமும் அதுல சேர்த்துக்க வேண்டிய விஷயம்தான். இப்படி இருந்ததுனாக்க இதெல்லாம் லகு சிக்ஷையும், அது அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும் அது லகு சிக்ஷையா இல்ல இதுதான் பெரிய சிக்ஷையா, இது நரகமே தேவையில்ல போல இருக்கோன்றதெல்லாம் அனுபவிக்கிறவாளுக்கு தான் அது தெரியும். அது சரி, பெருமாள் திருஷ்டியில அது லகு சிக்ஷை என்ன சொல்ற, சீக்கிரமா இந்த சரீரத்துல இருக்கிறதோட இது விட்டு போயிடுறதோ இல்லையோ, இந்த சம்பந்தம் எல்லாம் விட்டு போயிடுறதோ இல்லையோ. ஆகையால இது லக்கு சிக்ஷை, ஏதோ ஒரு லக்கு சிக்ஷையை பண்ணி திருத்தி பணிபுரிவார், நமக்கு மோட்சம்ன்றது சித்தமாக இருந்திருக்கு. அப்ப அந்த மோட்சத்தை பத்தி நம்ம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம், பிரம்மாண்டத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால அனகாக நாம தோஷம் இல்லாதவர்களாக ஆயிடுறோம். அசௌ முக்தவது ஸ்வதந்திராஜா சித்தம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயம். அவிதித சுவாமி ஹிருதயா, நம்ம பெருமாள் எதிர கணக்கு நாம பிரத்யட்சமா பார்த்தோமே இல்லை, பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு எந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு, திருவுள்ளம் இருக்கு என்று அதை நாம பிரத்யட்சத்துல பார்த்தோம்னா நாம தெரிஞ்சுக்கோம். ஆனா நம்மளால தெரியும் பிரத்யட்சமா நம்ம பெருமாளை சேவிக்கலையே. இப்ப நம்ம இருக்கிற திசையில அவிதித சுவாமி ஹிருதயா, பெருமாளுடைய எண்ணம் என்னன்றது நமக்கு தெரியல. அப்படி இருக்கட்டு, அசௌ முக்தவது ஸ்வதந்திராஜா சித்தாம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயா, பரித்தியாகே சத்யா ஸ்வபர விவிதா நர்த்த ஜனநாத். இது ஸ்வதந்திராஜ்யா சித்தம் பரித்தியாகே. இப்போ சேஷியானுடைய எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நாம அறியாதவனாக இருக்கச்சே தம் கடமைகளை நாம செய்யாத விட்டுட்டு போயிட்டோமானாக்கா சத்யா பரித்தியாகே சத்யா ஸ்வபர விவித அனர்த்த ஜனநாத். சாஸ்திரீயமாக சொல்லப்பட்டவை கர்மங்கள் மாதேவோ பவா பிதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிசி தேவோ பவா சத்தியம் வர தர்மஞ்சர இப்படி எல்லாம் சொல்ல அகரக சந்தியா முபாசீத இப்படி எல்லாம் சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற தர்மங்கள் எல்லாம் நாம விட்டுட்டோமானாக்க என்ன ஆகும் என்று சொன்னா முக்தவசு ஸ்வயம் அவிதித சுவாமி கிருதையா. முக்தனாக இருக்கச்சே சீவைகுண்டத்துக்கு போனா சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு அவசியம் இல்லை. என்ன சந்தியாவந்தனம் அவர் பெருமாள் என்ன சொல்றாரு பெருமாள் நேமனும் நீ சந்தியாவந்தனம் பண்ணுனா பண்ண போறோம். அது சாட்சாத்தாக பெருமாளையே சேவிக்கிறதுனால அவருடைய திருவள்ளம் என்னன்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு அந்த கைங்கரியத்தை நாம பண்றோம். அப்படி முக்தவத்து நாம தெரிஞ்சுக்க நேர தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சன்னிவேசத்துல அவனுடைய ஆஜ்ஞையாக இருந்துருக்கு. சுதந்திராஜ்யா சித்தம் சுதந்திரனான எம்பெருமானுடைய ஆஜ்ஞை இருக்க ஆஜ்ஞையால ஏற்பட்டது இது. அலங்கியம் சாஸ்திரிய சரணி சாஸ்திரிய சரணி தாண்டக்கு முடியாததாக இருந்துருக்கு. அந்த சாஸ்திரங்களில் கூட சொல்லப்பட்ட ஒரு சந்தியாவதனாதிகளையோ சத்தியவதனாதிகளையோ இவைகளை செஞ்சு கொண்டேதான் இருக்கணும். ஆமோட்சாது அனுசரதி இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இது அனுசரம் மோட்சம் வர வரைக்கும் எந்த சரீரத்தினாலும் மோட்சம் வருதோ அந்த இந்த சரீரத்தின் அவசானத்திலேயே மோட்சம் வரப்போறது. பக்தியோகம் பண்றவாளுக்கு பாப கர்மா அந்த பிராரப்த கர்மா எப்ப முடியறதோ அப்போ இது சித்திக்க போறது. இதுதான் ரெண்டுத்துக்கும் விசேஷம். பரித்யாகே சத்யா ஸ்வபர விவிதா நர்த்த ஜனநாதே அலங்கியம் அமோட்சாதே அனுசரதி சாஸ்திரீய சரணிம். சாஸ்திரீய சரணிம் அனுசரத்தின்னு சொல்லியிருக்கிறபடினால நாம கணக்கு இதுலயும் ஸ்வதந்திராஜ்யா சித்தான்னு சொல்லியிருக்க. இது ஒரு இண்டிபெண்ட் ரூல்னு அர்த்தம். இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கப்படி சத்தியவதனம் சத்தியத்தை பேசுறது பொய் பேசாமல் இருக்கிறது சந்தியாவந்தனாதிகளை பண்றது என்கிற செயல்கள்லாம் இது ஒரு தனி விதி. சரணாகதி பண்றது சரணாகதியினால மோட்சத்தை அடையிறதுன்றது இது ஒரு தனி விதி. ஸ்வதந்திராஜ்யா சித்தம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயா பரித்யாகே சத்யா. இப்ப சொல்ற ஹெல்மெட் போட்டு போனோம் வண்டி ஓட்டணும் ஹெல்மெட் போட்டுக்காது டூ வீலர் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. இன்னொரு ரூல் இருக்கு இது ஒன் வே இருக்கு இந்த ஒன் வேல இப்படிதான் போகணும் எதிர்பக்கம் வரக்கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்கு. இந்த ரெண்டு ரூலுமே இண்டிபெண்ட் ரூல் ஒன்ன ஒன்னு சார்ந்து இல்லை. இப்ப நான் ஹெல்மெட் போட்டு இருக்கேன் அதனால நான் ஒன் வேல போறேன்னு போலாமா போகக்கூடாது. அதே மாதிரிதான் சரணாகதி பண்ணா மோட்சம் வருது பெருமாள் நாம எப்ப கேக்குறோமோ அப்ப மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்றது இருக்க இது ஒரு தனி ரூல் அது. இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டோம்னாக்க சந்தியாவந்தனம் பண்ணணும் மீதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு தனிப்பட்டதான ஒரு விஷயம். இது ரெண்டையும் நான் இது பண்ணிட்டேன்றதுனால நான் இனிமே சரணாகதி பண்ணியாச்சு எனக்கு மோட்சம் சித்தம் நான் நாளையில இருந்து சந்தியாவந்தனம் பண்ணுவானான்னு நினைக்க கூடாது. இப்படி சுதந்திராஜ்யாக தனிப்பட்டதாக இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கட்டளைய நாம கணக்கு மீறிட்டோம்னாக்க அப்ப என்ன ஆகும்னா நமக்கு சொபர விவிதானர்த்த ஜனநாத்து நமக்கும் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் எதிராளிகளுக்கும் அனர்த்தத்தை ஏற்படும். ஹெல்மெட் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் வே டிராபிக்ல போனோம்னாக்கா அப்ப என்ன ஆகும் நமக்கும் அனர்த்தம் ஏற்படும் அந்த வண்டியில எதிர்பார்த்துல வரவனுக்கும் அவனுக்கும் அனர்த்தம் ஏற்படும் ரெண்டு பேருக்குமே அனர்த்தத்தை ஏற்படுத்துவதாக இருந்துருக்கு. ஆகையால அமோட்சாத்து மோட்சம் வர வரைக்கும் அதாவது அந்த எந்த சரீரத்திலேருந்து மோட்சம் வருதோ இது பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராரப்த கர்ம அவசானத்துல மோட்சம் வரும். நம்ம மாதிரி சரணாகதி பண்றவாளுக்கு இந்த சரீரத்தோட வரச்சேயே மோட்சம் வருது. அது வரைக்கும் இங்க எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் சாஸ்திரிய சரணையை பின்பற்றி இருக்கணும். ஆகையால இப்படி இருந்துருக்கச்சே நமக்கு என்ன ஆயிடும்னு கேக்குறான் விவசாயம் கேக்குறான். அனகமதி அனுஜன்னு ஆசிரமாதி வியவஸ்தாம் ஹரிச்சரண சபரியாஸ்வாத துஷ்டோ மனிஷி அவதரதி விரக்தியா காடமாலிங்கிதோசோ மோஷித நிகில கேதே முக்தி கண்டா முக்தி கண்டாஹ பதேஸ்மின். விவசாயம் சொல்றோம், பெரும பெரும விசாரப்படாதையும் ராஜா விவேக மகாராஜாவை பார்த்து சொல்றோம். அனகமதி அனுஜன்னே ஆசிரமாதி வியவஸ்தாம், பரிசுத்தமான மனசோட கூட வர்ணாசிரம தர்மங்களை ஒருத்தன் அனுஷ்டிச்சுண்டு ஹரிச்சரண சபரியாஸ்வாத துஷ்டோ மனிஷி, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட கூட அந்த சந்தோஷத்தை அந்த கைங்கரியத்தை ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கச்சே. அவதரதி விரக்தியா காட மாலிங்கிதோசோ, விரக்தின்ற ஒரு யுவதி காட மாலிங்கதி, அவ திருடமாக நம்மள தழுவிக்கொண்டிருக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். விரக்தி எல்லாத்துலயும் ஒரு வைராக்கியம் வேணும், அந்த வைராக்கியத்தோட இருந்துட்டு இருக்கிற அசோ மூஷி தன்னிகில கேதே முக்தி கண்டா பதமஸ்மின் அவதரதி. இந்த முக்தி கண்டா கண்டா பதம்னு சொன்னாக்க பெரிய ராஜமார்க்கம், இடையூர் இல்லாத இருந்துட்டு இருக்கிற இந்த மோட்ச மார்க்கத்துல எழுபவனாக ஆகிறான். இனிமே இவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போறது, இதை உள்ளபடி தெரிஞ்சுண்டா போறோம் என்பத இந்த இடத்துல விவசாயம் மூலமாக தெரிவிக்கிறதாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். எவ்வளவு பெரிய பாபங்கள் இருந்தாலும் கூட அந்த பாபம் மொத்தத்தையும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா, தயை இருந்ததுன்னாக்க, தயையினால மொத்த பாபத்தையும் காட்டையே நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி மொத்த பாபத்தையும் இல்லாத பண்ணி விடலாம். ரெண்டாவது விஷயம், நமக்கு சத்காராதிகள்லாம் வந்ததுன்னா அதுல போய் ஏமாந்து போயிடக்கூடாது, அதெல்லாம் விஷதுல்யமாக இருந்துருக்கு, அதுல இருந்து மீளணும். நாம சரி, நாம தான் பிரபத்தி பண்ணிட்டோமே, சரணாகதி பண்ணிட்டோமே, நாம இனிமே சந்தியாவந்தன் அது சுதர்மத்தை அனுஷ்டிக்காத போயிடலாமான்னாக்க, அது சுதர்மத்தை அனுஷ்டிக்காத போயிட்டோமானாக்கா பெரிய அனர்த்தம் ஏற்படும். ஆகையால சத்துக்களாக இருந்துருக்கிறவா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பா. வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு எம்பெருமானையே எப்பவும் மனசுல நினைச்சுண்டு இருந்தமானா பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அப்போ அந்த விரக்தின்றது நம்மளை தழுவுறான். அப்போ எல்லா துக்கங்களும் போயிட்டு முக்தின்றது இருக்க கண்டாபதமாக இருந்திருக்கு, ஒரு நராஜ மார்க்கமாக இருந்திருக்கிறவனுக்கு என்ன சிரமம் வரப்போறது, நீர் என்னத்துக்கு விசாரப்படுறீர் என்பதாக விவசாயன் மகாராஜா விவேகனுக்கு தெரிவிக்கிற இந்த விஷயத்துல நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ மகா விவேக மகாராஜாவுக்கு சொல்லல, விவேக மகாராஜாவுக்கு சொல்கிற வியாஜத்துல நமக்கு தெரிவிக்கிற, நாம்களும் பிரபன்னலாக இருந்துண்டு சாஸ்திரிய சரணி என்ன உண்டோ அதை பின்பற்றிண்டு சாஸ்திரத்துல சொல்லப்படுகிற சந்தியாவதனாதி கர்மாக்களை அனுஷ்டிச்சுண்டு வர்ணாசிரம தர்மங்கள் நமக்கே உண்டானதான தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு பகவத் சேவை பண்ணிட்டு நாம இருந்தோமானாக்க நமக்கு முக்தியை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இத நாம நினைச்சுண்டு இப்படி வரத்துக்கு இப்படிப்பட்ட புத்திய சுவாமி தேசிகன் தான் நமக்கு கொடுக்கணும், அந்த எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். அவ ரெண்டு பேரிடத்துலயும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.